हरि ओम भद्रं कर्णे शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्ट्वागुंशस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ॐ वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम सनो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भोरवसे साधुकर्मा देवादिनाथकमला प्रतनेशपूर्वाम् दीप्ताहान्तराम् बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये नीडातुङ्गस्तनगिरितटीशुद्धमुद्भोत्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरःसिद्धमद्यापयन्ति सोच्छिष्टायाम् स्वजनिकलितम् व्यापलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैतमिदम् भूयेवास्तु भूयः श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाखिलि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणः शरणम् प्रपद्ये अद्भुतमान மார்கழி மகோத்சவம் உலகெங்கும் கொண்டாடும்படியான ஆச்சரியமான வைபவம் பொருந்திய மார்கழி மகோத்சவம். அதிலே இன்றைய தினம் அற்புதமாக ஸ்ரீபதியாய் அவாப்த சமஸ்தகாமனாய் அகிரஹேய பிரச்சனைகரான கண்ணன் எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை கொண்டாடுவது ஆண்டாளுடைய இயல்பு. அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் ஆச்சரியமாக திருப்பாவை என்னும்படியான கிரந்தத்தில் பகவானுடைய திருநாமங்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் என்பதாக மனதினாலே எஞ்சி மனசாத்தியாயதி தத்து வாசாவதி தத்து கர்மணா கரோதி என்னும்படியாக திரிகரண சித்தியாக பகவத் அர்ப்பணமாகவே அருள் செய்ததான திருப்பாவை மகோத்சவம். அதிலே உகுடாறு வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனி பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். திருப்பாவையிலே ரொம்ப ஆணித்தரமான பாசனம். ஒரு ஒரு பாசனத்துக்கும் ஒரு அற்புதமான வைபவம் உண்டு. அதிலே கோவிந்தனுடைய திருநாமம் என்று சொன்னாலே தேரூரி என்னுள்ளம் எப்பொழுதும் தித்திக்குமே என்று ஆழ்வார் சாதித்தரித்தில கண்ணன் பெருமானுடைய சரித்திரம் என்று சொன்னால் எல்லோருக்கும் இன்னைக்கு கலவு வேங்கட நாயகா என்று கலியுகத்திலே பிரத்யட்ச தெய்வமாக கலியுகத்திலே அவதாரம் மனிதனான கண்ணனுடைய பிரபாவத்தை குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினையோயுமே நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திர பாபங்கள்லாம் நம்மை விட்டு தொலைந்து சர்வக்ஷேமத்தையும் அருள்வது கோவிந்தனுடைய திருநாமம். அதனால சீர்மை பொருந்திய கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த பாசனத்துக்கு கோவிந்த நாமம் மூன்று அச்சுத அனந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத்து நச்சந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் மற்றும் பீஷ்ம ஜானியாரோர் என்ன பண்றார் சத்தியம் சத்தியம் என்பதாக மூன்று விதமாக சத்தியத்தை சொல்றார். அதுல பகவானுடைய திருநாமங்கள் கேசவாதி நாமங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் நாராயண நாமம் இருக்கு. எல்லாம் வந்தாலும் இந்த திருவேங்கட மலையில எழுந்திருக்கும்படியான சீனிவாசனையே இது அனுசந்தானம் பண்ணுவதாக மகன்கள் எல்லாம் அனுபவிப்பார். ஏனென்று கேட்டால் மூன்று பாசுரத்திலேயும் கோவிந்தனுடைய திருநாமமாக சொல்லப்பட்டது. ஏன் என்று சொன்னால் சுலபமானது. அதாவது பகவானுக்கு திபத்திலும் பசுநிலையை மேய புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவே என்பதாக ஆழ்வார்கள் கொண்டாடுகின்றனர். திபத்திலும் பசுநிலையை மேய புவத்தி பகவானுக்கு சர்வ சல் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் திரிபாத் விபூதியினால பரமபதத்தில சகல போகங்களோட நித்திய முக்த கணங்களோட ஆனந்தமா இருக்கான். ஆனா அது எம்பெருமானுக்கு இஷ்டம் இல்லையா? ஏன்னா ஆனிலை காடுகள் உருவோய் கன்றுகள் வைத்து மறியோடி கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கற்றுத்தூளிகால் உன்னுடம்பு பேடை மயில் சாயல் பிண்ணை மணாலா நீராட்டமைத்து வைத்து ஆடி அமுதுசை. இதுலயும் ஆடி அமுதுசை என்பதாக பெருமாள் நிவேதனம். இதுலயும் ரொம்ப விசேஷம், கூடியிருந்து குளிர்ந்தேலோன்னு முடிகிறார். அயாலே ஆடி அமுதிசை அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் என்பதாக அற்புதமாக கண்ணலிலட்டு அவத்தோடி சீடை காரில் இருண்டை களத்திலிட்டு என்னகமென்று நான் வைத்து போந்தேன் இவம்புக்கவற்றை பெருத்தி போந்தான் என்பதாக பெரியாழ்வார் அனுபவமாக கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் திரண்ட முருள் என்று சொன்னார் தைர கடையரா எல்லாரும். ஆனா தைர கடையில் கடைசியில் அவ்வளவு சமுத்திரனுடைய பரிகாரம் என்ன அழகாக விண்ணவர முதுன அமுதில் வரும் பெண்ண முதுண்டயம் பெருமானே அமுதம் தேவானாமாயு பிரஜானாம் இந்திரவும் ராஜானவும் சவிதாரமேதம் என்று வேதம் அழகாக சொல்றது. அமிர்தம் தேவானாம், தேவர்களுக்கெல்லாம் எல்லோரும் ஆசைப்படக்கூடியது அமிர்தத்துக்கு. அமிர்தம் தேவானாம் ஆயு பிரஜானாம், பிரஜைகள் எல்லாம் தீர்க்கமான ஆயுத, யாராவது சுவாமி சதாபிஷேகம் ஆயிடுத்து சீமை கொண்டது கேட்டுதானோ ஐயோ 100 வயசு சொல்றது 120 சொல்றது சின்ன சிறகாடு பண்ணணுமே தானே நோக்கத்தில் எல்லாருக்கும் தோணும். அதனால ஆயு பிரஜானாம் தீர்க்கமான ஆயுஷோட இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறார். ஆனா இந்திரகும் ராஜானவும் சவிதாரமேதம், இந்திரன் உங்களுடைய பதவி முடிய போறது சுவாமி, அடுத்தவர் 101 இந்திர பதவி தரப்படுறதுன்னா சவிதாரமேதம் சவிதா பஷாத் என்று ருத்ரம் அழகாக பேசுறது. அதனால சவிதையோட நான் சௌக்கியமா இங்கேயே இருக்கணும்னு அவர் ஆசைப்படலாம். ஆனா எல்லாரும் ஆசைப்படக்கூடியது பகவானுடைய நாமம். அந்த பகவானுடைய நாமம் என்று சொன்னால் எளிமையான நாமம். காடுகளோடு போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணானே சுட்டு நன்மாலைகள் தூயன வேண்டி ரொம்ப அற்புதமாக அடியேன் பிரமாணங்களை நிறைய சொல்லுறேன். என்ன காரணம் இருக்கா, அந்த கோவிந்தனுடைய திருநாமத்துக்கு அன்பர்த்தமான பாசுரங்கள் இதெல்லாம். அதனாலே சுட்டு நன்மாலைகள் தூயன வேண்டி ஆச்சரியமாக எம்பெருமானுக்கு நித்திய சூரியர்கள் எல்லாம் அங்க அபிஷேகம் பண்ணிருக்கார். சிவை குண்டத்துல தூயன வேண்டி எல்லாம் பரிசுத்தமான புஷ்பங்கள் அங்க, அதுவே பரிசுத்தமான கஷேத்திரமா சொல்லியோ, அங்க எதுவுமே சோகதோகம் எதுவுமே கிடையாது. அதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் என்பதாக அப்படிப்பட்டதான சூட்டு நன் மாலைகள் தூயன வேண்டி நல்ல புஷ்பங்கள் நல்ல கந்தம் சந்திரம் நல்ல புஷ்பங்கள் எல்லாம் வாசனாதி திரவியங்கள் எல்லாம் பெருமாள் சமந்தியா அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொழு உண்ண. ஆனா இந்த நித்திய சூரியர்களை ஏமாத்திட்டு இந்த சம்சாரத்திலே உழல் முடியான இந்த சேதன அச்சேதனர்களை எல்லாம் ரட்சணம் பண்ண வேண்டும் என்பதற்காக பெருமாள் பண்ணார். வைகுண்டத்தில் இருக்க முடியாத நித்திய சூரியர்களை தாண்டி இந்த அர்ச்சாவதாரம் பின்னானார் வணங்கும் ஜோதி திருமூழிக்களத்தானாய் முதலானாயே எல்லோரையும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக பகவான் என்ன பண்ணினா அந்த சமயத்தில் ஓர் மாயினால் அவருடைய சங்கல்பம் அவருடைய இச்சா மாத்திரம் தானே லோகமே வந்தானே, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த லோகத்தில் பலாகுந்தேர் வடபலாசம் இதஸ்ய பிரம்மாண்ட மண்டலமபூது உதரைக தேசே என்று சொல்ற சுவாமி தேசியம். அதாவது இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் பிரளயாபத்துகள் வரிச்சே தன் வாயிலே வச்சுன்னு வயிற்றுக்குள்ள வச்சு ரட்சணம் பண்றான். அதுக்கப்புறம் சிருஷ்டி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு காலத்திலே பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றான். அந்த சிருஷ்டி பண்ணி வேதத்தை கொடுத்து வேதம் மூலியமாக இதிகாச புராணங்கள் எல்லாம் தானே அனுபவித்து இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றான். அதுக்கப்புறம் லயம் அவரே தன்னுடத்திலே சேர்த்துக்கிறான். இது மூணும் பண்ணக்கூடிய யாருன்னு சீர் கோவிந்தன் எளிமையான சௌலபிய ருசீரிய குணத்தை காண்பிப்பதனாலே கூடாரை வெல்லும் சீர்ஜிவன் யாருக்கு கூடாதவன் என்று சொன்னார் கிருஷ்ணன் ராமாவதாரத்தில் ராமன் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் பிரார்த்தனை பண்ணி யாகரட்சணம் பண்ணினர். ஆனா கிருஷ்ணாவதாரம் அவதாரம் பண்ணுவதற்கு முன்னாடியே அதாவது மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன்வை திரு சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலை என்றாய். திருமாலிரும் சோலைக்கும் திருமல வெங்கடேசனுக்கும் ஒரு சாமியம் உண்டுவார். அதாவது பூமித்தளவாறு திருவேங்கடமலையும் திருமாலிரும் சோலைமலையும் பூமி பிராட்டிக்கு முளைத்தளமாயிற்று. இந்த ரெண்டு மலை அப்புறம் சோழசிம்மபுரத்தில் பிசுமன் எழுகர், அகோபுல கஷேத்திரத்தில் பிசுமன் எழுகர், அப்புறம் நிறைய திவிதேசங்களையும் பல கஷேத்திரங்களையும் பெருமாள் மலையில் எழுந்தா கூட திருமாலிரும் சோலைக்கும் திருவேங்கட மலைக்கும் ஒரு விசேஷமான ஒரு சாமியம் உண்டு என்பதை ஆச்சாரியர்களும் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான புழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழி எழுவழகர் பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையே என்பதாக. அதனாலே சீர் என்று அவருடைய சௌலபிய சௌசீரிய குணத்தை காண்பிப்ப வந்ததே இந்த அவதாரம் தான். அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும்படியான நித்திய சூரிகளை விட்டு இந்த சம்சார மண்டலத்திலே உழலும்படியான சகல ஜீவர்களை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் அங்கோர் மாயையினால் அவருடைய சங்கல்பத்தினாலே நித்திய சூரிகள்லாம் என்ன பண்ணா பெருமாளை விட்டு பிரிய மாட்டார். தினைத்தினையும் திருமகளை விடாதார் வந்தார். சுவாமி ஜெய்சிகன் அழகாக ஆழ்வார்கள் வழியில. அதனாலே பகவான் ஆச்சரியமாக இருந்தா கூட அவளுக்கெல்லாம் இமான் லோகான் காமாஹி காமரூபியன் சஞ்சரன் என்று இந்த லோகத்தில் சர்வத்தையும் கொடுத்து அதன் பிற்பாடு சாஸ்திரமான வைகுண்டத்தையும் பெருமாள் அருள்றான் இல்லையா. அந்த குணம் என்பது சௌலபிய குணத்தை காண்பிக்கிறது. அந்த சௌலபிய குணம் என்று சொன்னால் வகித்தாதிகள் பக்கலிலே வளர்ந்தபடியால் என்று சக்கரவர்த்தி திருவரிடத்துல யாராவது பேசணும்னா யோஜனை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருந்துட்டு கையை கட்டிட்டு வினயமா அவனிடத்துல சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு பேசணும்னு சொல்லிட்டு பேசணும். அந்த கண்ணன் கிட்ட எப்ப வேணாலும் கூப்பிடலாம், எப்ப வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். அவனுக்கு அதாவது அவருக்கு போன சுவாமி அமைச்சே இல்லைன்னா உடனே கைக்கு அசோதம் கொடுத்து கையை இருந்து காலை இருந்து வாய்ப்பு பிடிச்சிட்டு ஆட்டமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை சீகரிப்பான் ராமன். ஆனா இந்த கண்ணன் கண்ணும் இல்லையோ எந்த கையால் கொடுத்தாலும் இடது கையில வாங்கிப்பான், இடது கையால வாங்கிட்டு வலது கையில ஏதாவது வாங்கிட்டு மறைச்சி இப்படி தூக்கி சாப்பிடணும். கோவிலில் பெருமாள் பிரசாதம் கொடுத்தா சில பேர் இப்படி வச்சுட்டு அப்படியே சாப்பிடுவான். அப்படியே சாப்பிட்டா கையெச்சல், அந்த பிரசாத எச்சல், அதுக்கப்புறம் அந்த எச்சல் கையாளுமா அந்த இடம் எச்சல், இப்படி எச்சல் பரிசுத்தம் அப்படி மேல போயிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் வளர்ந்தவன் இந்த கர்ணன் ஏன்னு அவனுக்கு தெரியாதா? கீதா சாஸ்திரத்தையே உபதேசம் பண்ண சாட்சாத் பரமாத்மா, அவனுக்குதான் நாம் நிவேதனமே பண்றோம். ஆனா சீர் கோவிந்தன் அவன் என்ன பண்ணா தன்னுடைய குணத்தை மறைச்சிட்டு கூடாரை எல்லோரையும் வாங்கினான். அதாவது கண்ணனிடத்திலே உபாயத்துக்காக ரெண்டு பேரும் போனா, யார் போனா? துரியோதனன் போனான், அர்ஜுனனும் போனான். ஆனா துரியோதனன் போனவன் என்ன பண்ணா தலைமாட்டில் போய் உட்காந்துட்டான். இந்த கண்ணன் சாதாரண யாதவன் தானே, இவன் மாடு மேல் போகந்தானே, இவங்கிட்ட போய் காலடியில் உட்காருதான்னு ஒரு அலட்சிய புத்தியினால அங்க போய் தலையில் உட்காண்டான் தலைமாட்டில. ஆனா அதற்கு முன்னாடியே வந்தவன் யாரு? அர்ஜுனன். முதல்ல வந்தவன் தானே முதல்ல போயிருக்கான். எங்கேயாவது ரேஷன் கார்டில் எல்லாம் பண்ண கூட வருஷப்படுத்தினா வரிசையா நிலங்க சார் தான் சொல்ற ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் வாங்கின கூட அத மாதிரி இவன் முதல்ல போய் பெருமாளை சேவிச்சான். பெருமாளுடைய உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் ஆச்சரியமாக சயனமாக எங்கள் மா இறைவன் ஈகன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனும் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேன் என்று தொண்டர்களை புரியாழ்வார் ரங்கநாதன் அற்புதமாக அனுபவிக்கிறேன். அதனால பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட எம்பெருமான் இல்லையா, அவர் எப்படி எங்கனேன் ஏழை? அந்த எம்பெருமானை சேவிக்காதவர் ஏழை. ஏழை என்று சொன்னால் இந்த பணம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, பகவத் பக்தி அல்லாதவருக்கு அந்த வைகுண்டம் அவனுடைய கிருபை கிடைக்காது. ஆனா எளிமையாக இருந்தாலும் அவன் திருநாமத்தை சொல்லி உண்ணும் சோறும் பருவும் நீரும் தின்னும் நெற்சிலும் எல்லாம் கண்ணன் என்று எம்பெருமானுக்கே அர்ப்பணி பெறுவன் பிரியமா இருப்பான். இவன் அர்ஜுனன் போய் கால் மாட்டில் உட்கார்ந்தான். எப்பொழுது எம்பெருமான் எழுந்துக்க போறான் அவனை சேவிக்கணவேனே அப்படியே கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிட்டே இருக்கான். ஏதோ ஒரு சப்தம் உயர்ந்தேன்னு யாரோ சொல்றாரா எங்கேயோ கோவிந்தன் அப்படின்னு அவனுக்கு கண்ணை திறந்து பார்த்தான். உடனே இவனுக்கு தெரியாது என்ன உறங்குவான் போல் படுத்துட்டு இருக்க மாதிரி பாவத்தில் இருக்கான். ஆனா சில பேர் யாராவது ஒருத்தர் வர்றாக்கா அவர் பார்க்க விஷயம் இல்லைன்னா தரவு உடம்பு சரியில்லைன்னு உள்ள போடுவாள் இல்லையோ. ஆனா பார்க்கணும்னு சொன்னா அவளை தேடி வாசலே வருவா. அது அவனுடைய பிரேம, பகவானுடைய பக்தி. அவர் என்ன பண்ணான்? அர்ஜுனன் வந்திருக்கான். இவன் கோவிந்த நாமத்தை சொன்னான், சீர்மதிக்கு கோவிந்தன். அதனால கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடுவான். எத்தே ரூபம் கல்யாண தமம் தத்தே பஷ்யாமி. இவனை பார்த்த உடனே பார்த்துட்டு சௌக்கியமா அர்ஜுனா எப்ப வந்தேன்னு எழுந்து உட்காந்துட்டான். எழுந்து உட்காந்துன்னு கிருஷ்ணா உன்னை சேவிக்கிறதுக்காக வந்தேன், உன்னுடைய கிருபை கிடைச்சிட்டு எங்கள் வழியாவோ எம்மேல் வழியாவோ உன்னுடைய கிருபா கடாட்சப்பட்டு நான் தான் சர்வத்தையும் ஜெயித்தவன், உன்னுடைய கிருபை இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னான். சரி என்ன காரியம், எதுக்காக வந்தேன்? மகாபாரத போற நிச்சயம் பண்ணி கொடுத்துல, அதுக்கு நீதான் கூட இருந்து எனக்கு நடத்தி கொடுக்கணும், அதை எல்லாத்தையும் நீதான் பார்த்துக்கணும், என்னால ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன பண்ண மாட்டேனா அப்படியே பண்றேன் அபயப்படுற அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா. உடனே சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவன் கணச்சா அப்படின்னா ஓ இங்கே துரியோகன் உட்காந்துதான். துரியோகன் ஓ பாவ ஜீவன் விஷயம் சொல்லிட்டான். நானும் அதுதான் மகாபாரதத்தை நடக்க போதேன், அதுக்காக உன்னுடைய யோசனைகள் உன்னுடைய இதெல்லாம் கேட்க வந்தேன், நீ தான் அவனுக்கு வரைஞ்ச உன்னுடைய சைன்யங்கள்லாம் எனக்கு கொடுத்துடணும்னு சொன்னான். அப்படியா மகாபாரத போற நிச்சயமா நடக்க போறதா? இன்னும் ஏற்பாடு பண்ணது. அப்படியா நடக்க போகுதா? சரி இப்ப யார் யார் என்னென்ன பண்ணணும்? ஒன்னும் ஆனா நீ நீ இருக்கணும்னு அவன் சொல்லிட்டா. அர்ஜுனன் வந்து நீ கூட இருந்தாலே போறோம்ட்டான். நீ ஒன்னு சரி நீ கூட இருந்தா நீ அங்கே போயிரு. அதான் அவனுக்கு மந்த புத்தியோ இல்லையோ. உடனே பண்ண அவன் சைன்யம் மொத்தத்தையும் எனக்கு சொல்லி கேட்டு சைன்யத்தையே எடுத்துக்க மாட்டேன்னா. சரி நான் அவனுக்கு சொல்லிட்டான். உடனே என்ன பண்ற ஆயுதம் எடுக்க மாட்டேன் பிரதிஜை பண்ணி பீஷ்மாச்சாரி சொல்லி உடனே மகாபாரத போற. அப்போ பகவான் இடத்துல சௌலபிய சௌசீல குணம் வந்ததுனால அவனுடைய திருவடியில போய் ஸ்ரீ கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னவர்களோ. அதனாலே வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா இவனை தர்ம மார்க்கத்தினாலே அவன் சொன்னதை கேட்டதுனாலே அவனுக்கு சார்த்தக்கியமா பூர்ணமா முடிஞ்சது. ஆனா வெல்லும் ஸ்ரீ இவன் துரோகியா இருந்தா கூட அவனையும் பகவான் ஆட்கொண்டாருடைய கண்ணில எல்லாருக்கும் மோசமாயத்து பெருமான் அனுகிரகம் பண்ணான் போறது ஒண்ணுதான். இவெல்லாம் ஏற்கனவே வரம் வாங்கிதுன்னு வந்திருக்கா. வரங்கருதி தன்மை வணங்காத வன்மை உரங்கரில் மூர்க்கச்சவனை நரங்கலந்த சிங்கமாய்ச்சின்ற திருவநடியினையே அங்கன்மா ஞாலத்து அமுது என்று சாய்கிற ஆழ்வார். அதனால நிகரத்தேன அனுகிரகத்தை பெற்றான், அனுகிரகத்தினாலே அனுகிரகத்தை பெற்றான். பாவியேன் பாவியேனே என்று அதாவது புண்ணியம் பண்ணியும் பாவியாவது உண்டு, பாவமே செய்து பாவியாவது உண்டு. அதாவது பாவமே செய்து பாவியானவர்கள் சிலர், பாவமே செய்து நல்ல கதியை அடைந்தவர்கள் உண்டு. அதாவது புண்ணியமே செய்து பாவம் செய்ததால் சொன்ன வார்த்தையை தப்பாமல் இருக்கேன்னு தசரத சக்கரவர்த்தி சரி சொல்றான். இவன் பண்ணது தப்பு, தப்பான காரியத்துக்கு தான் பாக்கிய பரிபாலன் அந்த சொன்ன வார்த்தையை செய்யறேன்னு சொல்லிட்டு புண்ணியம் பண்றதாக நினைச்சு ராமனையே காட்டி வச்சுட்டான். நல்லது செய்யறதுனால இது பாவியேன் பாவியேன். ஆனா பாவியா இருக்கக்கூடியவன அதாவது மாலாக்காரன் அதாவது காதலியே ஒரு மணியை கட்டிட்டு இருப்பான் கண்டாக்கரன் பேர் வந்து அவன் பகவானுடைய நாமம் கேட்டதுன்னா அது பிடிக்காது அவனுக்கு. அதனால என்ன பண்ணா யாராவது ஏதாவது பகவான் நாமம் சங்கீர்த்தனா அப்படி தலையை அப்படி ஆட்டுவான். தலையாட்டினா காதில் இருக்கிற மணியில இருந்து கணக்கெல்லாம் அடிக்கும், அந்த பகவானுடைய சப்தம் காதிட்டே போகலாம். ஆனா கண்ணனுடைய திருநாமம் இருக்க சீர்மிகு கோவிந்தனுடையோ கூட அறை வெல்லும் சீர் எல்லோரையும் அடக்கி ஆழ்பவன் என்பருவான். ஆனால் சௌலத்திய சௌசீரிய குணத்தையே காண்பிப்பதாக நிரூபிப்பதற்காக வந்தான். கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தான் கோவிந்தான்னு நாமத்தை பாருங்க. அதனால் பசுக்களையும் இருப்பதிலே அவனுக்கு திருவள்ளம் அதிகம். லோகத்துல பகவான் அதாவது சேதன அச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம் என்பதாக அச்சேதனமாயிருக்கிற கல்லு கட்டை அதாவது அதாவது கட்டை இருக்கு கல்லு இருக்கு அதுக்கெல்லாம் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சசியோனரா தாது சாமே ஸ்திதோ ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சமாமஜம் ததஸ்தம் ரியமானஸ்து காஷ்டபாதானந்த சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் பக்திம் நயாமி பரமாம் கதிம். அவன் என்ன நினைக்காட்டா கூட அவனை நினைக்கும்படியாக நானே பண்ணி அவனுடைய ஹிருதயத்தில வாசம் பண்ணி அவனை சீர்திருத்தி அவனை ஆட்கொள்கிறேன் என்று பெருமாள் பிரதிஜை பண்ணான் இல்லையா. அதுதான் அந்த கோவிந்தனுடைய கல்யாண குணம் என்பதாக. அதனாலே வெல்லும் சீர் என்பதாலே எல்லாத்தையும் ஜெய ஜெய மகாவீரா மகாதீர கௌரேன சர்வத்தையும் ஜெயிக்கக்கூடியவன் இல்லையா. அந்த கண்ணன் என்ன பண்ணான், அவன் வந்து தாதரைய வதம் பண்ணான். ஆனா இவன் பிறந்த சமயத்திலே சௌலத்தை குலத்தினாலே பூதன சம்மாரம் பண்ணான். அவன் மகா அதாவது பரமேஸ்வரனா இருக்கும் விஷத்தை சாட்டாலும் லோகமத்தம் கொண்டாடுறது நர்த்தனம் ஆடுறான். இவன் பிறந்த எழுத்திங்கள் ஏழதர் கண்ணீனவனுக்கு பத்து நாள் உள்ள புண்ணியவாதனுக்கு மின்னே அந்த பூதனைய அவருடைய விஷத்தையும் சாட்டி அவனுக்கும் உத்தம கதியை கொடுத்தான். அதுதான் சீர் கோவிந்தன். சௌலத்திய சௌசீரிய குணத்தினாலே ஒரு தாய் தேவகி வசுதேவன், மற்றொரு தாய் யசோதை நந்தன். ஆனால் தனக்கு மூணாவது தாய் இவனுக்கே தெரியாத ஒருத்தர் சீக்கிரத்தா வரா. மூணாவது தாய் யாரு, இந்த பூதனை. தாயாய் வந்த பேய் உயிரும் தயிரும் விழுதும் உடனுண்டவாயான். தாயாகவே தன்னை நினைச்சிட்டு யசோதை எப்படி இருப்பாலும் அது மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ராட்சத அரக்கியினுடைய வாசனை தெரியுது. அதனால கண்ணன் இவன் பார்த்துருவாங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு பால் சாப்பிடறான். ஏன் கண்ண முடியலங்க, இவன் இவன் தான் சிவன் நாராயணன். ஏன்னா அவதாரம் பண்ணதேவே தம் அத்தம் பாலகம் அம்புஜயக்ஷணம் என்பதாக. அம்புஜயக்ஷன் தாமரை கண்ணன் அல்லவன், இவன் கண் பார்வைப்பட்டதை இவன் பரமாத்மா தெரிஞ்சிருவான்னு விட்டுடுவான். இவள் கொள்ளுத்துதான் தம்சன் அமைச்சிருக்கான். இவளுக்கும் உயர்ந்த கதியை கொடு, அதுதான் தயை. எம்பெருமான் என்ன பண்ணா அவளுக்கும் உயர்ந்த கதியை கொடுக்கணும். தாய் வேஷம் போட்டார், வேஷம் போட்டதுக்காக அவள் உயர்ந்த கதியை கொடுக்கணும்ன்றதுக்காக பகவான் அனுப்பியிருக்கிறான். அப்படிப்பட்டதான சீர்மன் பொருந்திய கல்யாண குணத்தை கூடாரை வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று எப்பெருமான கிடையாது. எல்லோரிடத்திலேயும் சௌலபிய சௌசீரிய குணத்தை காண்பித்தனாலே கோவிந்தன் அது சொன்னது போல. அதாவது ஒருத்தர் நல்ல பிரபுகளா இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லணும், இன்னும் பத்து நிமிஷம் சாய்க்கணும்னு சொல்லணும். ஒரு குழந்தை நன்னா பாடுறான்னா பாட்டு முடிஞ்ச உடனே ரொம்ப நல்லா இன்னொரு காலம் வர ராமனை பத்தி பாட, கண்ணனை பத்தி பாட, நிருசிம்மரை பத்தி பாட, ஹைகிரீவனை பத்தி பாடேன்னு குழந்தைய ஒரு பாட்டு பாடி சொல்லுவோம். அந்த குழந்தை கொஞ்சம் விதானம் பண்ணிட்டு கொஞ்சம் பாட்டு ஆடுனே சந்தோஷமா தொண்டர்கிட்ட போகும் போறோம் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டானே பாட்டு போறோம்னா அதுக்கு காரணம் அப்படிதான் இருந்தேன். கோவிந்தனுடைய திருநாமத்தை சென்றது சித்தி இல்லாண்டா இருக்கு. ஆனா கோவிந்தனை கல்யாண குணத்தில் தானே ஈடுபட்டா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை ஒன்று யாம் பெரும் சன்மான். இந்த விஷயத்தை இருந்துருமோனா அதுவே 1.5 மணி காலம் 2 மணி காலம் சொல்லலாம். சொல்லுமா உந்தன்னை பாடி பறை கொண்டு உன்னுடைய திருநாமத்தை சொல்வதே புருஷார்த்தம். கோவிலுக்கு போறவங்களே பெருமாளை சேவிக்கிறவங்க என்ன கடைக்கு போறது பெருமாள் என்ன கொடுக்குறேன் எம்பெருமானை சேவிப்பதேதான் புருஷார்த்தம். அங்க போய் சேவித்து தீர்த்தம் ஸ்ரீஹரகோபம் திருத்துழாய் கந்தம் பிரசாதங்கள்லாம் வாங்கிக்கிறது வேலை, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஆனா பெருமாள் கோவிலுக்கு போய் பகவானை சேவிக்கிறதே அனந்தம் விஷ்ணு சன்னிதோ. பகவான் இடத்துல கோவிந்தனுடைய சன்னதிக்கு போய் கோவிந்தான்னு சொல்றா. தமிழ சம்ஸ்கிருத வாசகம் கோவிந்தா அப்படின்னு சொல்றா. கோவிந்தா கோவிந்தான் தமிழ்நாட்டிலிருந்து வந்து அவங்க சௌலபிய குணத்தினால கோவிந்தாங்க. வடதேசா கோவிந்தா அப்படின்னு சொல்றா. ஆனா எங்கனே சொல்லிலும் இன்பம் பழக்குமே. எப்படி சொன்னாலும் அவன் ஆனந்தமய என் கோவிலுக்காக ஊரை விட்டு திருமலை வந்து மறுமையில எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள ஓடி வந்து என்ன சேவிக்கிறானே இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணவேன்னு சௌலபிய குணத்தை காண்பித்ததான எம்பெருமான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அதுக்கப்புறம் பாசுரம் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பரும் உன்னை சேவிச்சு அனுபவிக்கிறனால நீ என்ன கொடுக்குறேன்னு பறை கொண்டு மோக்ஷோபாயத்தையும் பகவான் கொடுக்குறான். இந்த லோகத்துல சௌக்கியத்தையும் சர்வத்தையும் கொடுக்குறான். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். சன்மானம் ஏதாவது வேதபாராயணம் 5 நாள் நடந்ததுன்னா பூர்த்தியாக சமயத்துல தானே அவள் சம்பாவனைகள்லாம் பண்ணுவா. இப்ப எங்களுக்கு சம்பாவனை வர போறீங்கன்னா கண்ணனுடைய கிருபையாகப்பட்டது என்னோட கோவிந்தனுடைய கிருபை. அதனால பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். நாங்க வரும்படியான சன்மானம் இருக்க இது யாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்க வந்திருக்கோம். எல்லோருக்கும் இந்த லோகத்துல எல்லாருக்கும் பிரம்மண சாயுஜ்யம் சலோகதா ஐயந்தி ஏதாசா மேவ தேவதா நாகும் சாயுஜ்யம் என்று உபநிஷத் சொன்ன ரீதியில எல்லாத்துக்கும் உயர்ந்ததான் அந்த விழா பேரின்பம் என்று சுவாமி தேசிகன் கொண்டாரு. அப்படிப்பட்டதான ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் என்று கோவிந்தன். அதனாலே யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நல்ல புண்ணியாத்மாவாக இருந்தால் லோகம் மட்டும் கொண்டாடுது. நாடு புகழும் உலகம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வருத்தத்தை அனுஷ்டானம் பண்ணி கண்ணனையே அடைஞ்சுட்டார். இப்படிப்பட்ட சன்மானம் யாருக்கு கிடைக்கும்? யாராவது ஒருத்தர் தான் 100 ரூபாய் சம்பாவனை கொடுப்பா வீட்டையே அவனை கொடுத்து நான் உனக்கு அடிமையா வந்துடுறேன்னா இது யாருக்குமே கிடையாது. ஆனா கண்ணனே இங்க வந்துட்டான். நாம் பெரும் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே அவனை எல்லாரையும் அணைச்சான். சூடகமே தோல் வளையே தோடே செழிப்பு வேணா. அதாவது முதல்ல சேவிப்பா, சேவிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கிட்டக்க வாங்கினே பக்கத்துல ஒண்ணு தோல் வர அதுக்கப்புறம் தோடு செழிப்பு. முதல்ல பரிச்சயம் ஏற்படுறதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருப்பா. ஆனா பயப்படுறது ராமரோட இவங்க எப்ப வேணாலும் வரல முடியும். அவன் வந்தாச்சுன்னு எல்லாரும் கூட்டு பக்கத்துலயே உட்கார வச்சுப்பான். உட்கார வச்சா ஸ்பரிசம் சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம் என்பதாக அவனுடைய திருமேனியோட கொண்ட உடனே ஆனா சாட்சாத் சிவபதியான பரமாத்மாவோட போய் நம்ம உட்காந்துருக்கவேன்னு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவருடைய திருமேனி ஸ்பரிசம் ஏற்படுது. அதனாலே ரூபம் ரசம் கந்தம் எல்லாம் ஏற்படுது இல்லையா. அதனாலே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமனிவோம். நாங்க இத்தனை நாளா விரதம் பண்ணியிருந்தோம், இப்ப எல்லாத்தையும் அணிச்சுப்போம். விரதம் பண்ணிட்டு அதுக்கு நியமங்களை சொல்லுது. அதனால முதல்ல மெய்யெழுத்துறதும் மலரிட்டு நாமுடையோம் என்று கீழே அனுபவிச்சார். மையெல்லாம் எடுக்க மாட்டோம், பூவை நாங்க வச்சுக்க மாட்டோம், நாங்க வச்சுக்க மாட்டோம், கண்ணன் வச்சா எடுத்து பாவா. அதனால நான் அவங்க ரொம்ப அழகாக பேசுறா பேசுறதுலயே நம்மளே சில பேர் அனாவசியமா மாட்டிப்போம் இல்லையா. ஆண்டார் அழகாக சாட்சாத் பூமி பிராட்டி இல்லையா. லோகத்தினுடைய எல்லாருக்கும் அந்த கண்ணனுடைய கிருபை கிடைக்கணும்ன்றதுக்காக மெய்யெழுத்துறதும் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் என்று பிரணவத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் தோப்புறார். ஓம் ஓம் ஓம்னு என்ன பண்ற 6 ஓம் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கு என்ன நம்ம இயற்றையோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்கிரளை சென்றோதோம் ஓம் ஓம் ஓம்னு முடிச்சுட்டு நேராக ஓம்ன்ற பிரணவத்தை சொல்லாமல் மறைமுகமாக வேதம் என்பது மறை தானே, சாஸ்திரங்கள் அதை பொதிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இருக்கும்படியான விஷயத்தை எல்லாவற்றையும் உலகத்தில் தெரியப்படுத்தி அருளியவன் ஆண்டாள் நாச்சியார். அதனாலே மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து இந்த சௌலபிய குலத்தினாலே மிகுந்தவனாய் இருக்கும்படியான கோவிந்தனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையான் என்று சொன்னால் அவனே ரங்கநாதன், அவனே தேவாதிராஜன், அவனே சம்பத்குமாரன், அவனே வைத்திய வீரராகவன், அவனே பிரகலாத வரணன். பிரகலாதன் அனுபவித்தானோ இல்லையோ அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி அந்த திருநாமங்களுக்குள்ளே கோவிந்தனுடைய திருநாமமே உத்கிருஷ்டமானது என்பதாக 3 பாசுரத்திலே இந்த பாசுரமும் அடுத்த பாசுரமும் அடுத்த பாசுரத்தில் கோவிந்தனுடைய நாமத்திலே சொல்லி கோவிந்தனுடைய கிருபையினாலே நாம் லோகத்திலே சர்வத்தையும் அடைய முடியும் என்பதை அறிவித்து சொன்னார். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேசாது, அதனால கோவிந்தனுடைய திருநாமம் தான் சத்தியம் சத்தியம் என்பதை அறிவித்து அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அற்புதமாக அறிவிச்சார். அந்த ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலேயும் ரங்கமன்னாருடைய அனுகிரகத்தினாலும் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியார் அனுகிரகத்தினாலே சந்தான சம்பதம் லக்ஷ்மியும் ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீரங்க பதத்தொந்தும் தத்யாது அத்தொந்த வைபவம் என்று பிரார்த்தித்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ சர்வதந்திர ஸ்வதந்திராய சிம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரியவர்யாய வெங்கடேஷாய மங்களம். Thank you.